ಯದಾಕೃತಿಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನ ಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಯತಿ ನೃಪತಿ ಪದ ಕಮಲ ಸಕಲ ವಿಧ ಬಂಧುಂ ಕರಿಷಿ ಕರಿಪತಿ ನಗರ ಸುಚಿರ ಕೃತವಾಸಂ ಭಜ ಹೃದಯ ಕವಿ ಕಥಕ ಹರಿಮಪಿ ಜರಂಗ ಕ್ಷಿತಿರಮಣ ಚರಣ ಯುಗ ಸತತ ಕೃತ ಸೇವಂ. ಯತ್ಪದಂಭೋರುಹಧ್ಯಾನ ವಿಧ್ವಸ್ಥಾಶೇಷ ಕಲ್ಮಷಃ ವಸ್ತುತಾಮುಪಯಾತೋಹಂ ಯಾಮುನೇಯಂ ನಮಾಮಿತಂ. ಸ್ವಾದಯನ್ನಿಹ ಸರ್ವೇಷಾಂ ತ್ರಯ್ಯಂತಾರ್ಥಂ ಸುದುರ್ಗ್ರಹಂ ಸ್ತೋತ್ರಯಾಮಾಸ ಯೋಗೀಂದ್ರಃ ತಂ ವಂದೇ ಯಾಮುನಾಹ್ವಯಂ. ನಮೋ ನಮೋ ಯಾಮುನಾಯ ಯಾಮುನಾಯ ನಮೋ ನಮಃ. ನಮೋ ನಮೋ ಯಾಮುನಾಯ ಯಾಮುನಾಯ ನಮೋ ನಮಃ. போன வாரத்துல நாம ஸ்தோத்திர ரத்னத்துல விலாச விக்ராந்த பராபராலயம் நமஸ்யதார்த்தி க்ஷபணே கிருதக்ஷணம் தனம் மதீயம் தவ பாத பங்கஜம் கதானு சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா என்கிற ஸ்லோகத்தை அதனுடைய அர்த்தத்தில் ஓரளவு அனுபவித்தோம். அத்தியுத்தமான ஸ்லோகங்கள் அது. அப்படியே அதை சேவிக்க செய்ய நமக்கு கண்ணில் ஜலம் வருது. இப்படியெல்லாம் கூட ஒரு அனுபவம் வருமா என்று அவருக்கு ஆள வந்தாருக்கு வர அனுபவம் ஒரு பக்கம், நமக்கு ஏற்படுத்துற அனுபவம் இருந்துருக்கு அது இன்னும் கொண்டாடத்தகுந்ததாக இருந்துருக்கு. தனம் மதியம் தவ பாத பங்கஜம் கதானு சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா கதரே ஆள வந்தார். எனக்கு தனமாக இருந்துருக்கிறது எதுன்னு கேட்டா உன்னுடைய திருவடி தாமரைகள் தான். அத நான் எப்ப கண்ணால பார்க்க போறேன்னு கேட்கிறேன். சுவாமி தேசிகன் சாதிகரே, அஸ்திமே ஹஸ்தி செய்யலாக்கிரே வஸ்து பைதாமகம் தனம் என்பதாக. எனக்கு இருக்குப்பா, எனக்கு நான் ரொம்ப ஏழையா இருந்துருக்கேன், நிச்சயம் உஞ்சவர்த்தி பண்ணி சாட்டு இருக்கேன். இன்னைக்கு யார் உஞ்சவர்த்தி போடுவாளோ யார் போட மாட்டாளோன்னு தெரியாத விசாரப்பட்டு இருக்கேன். இன்னைக்கு பெருமாள் திருவாராசனம் எப்படி நடக்கும், வைசுதேவம் எப்படி நடக்கும் தெரியாத இது பண்ணிட்டு இருக்கேன், விசாரப்பட்டு இருக்கேன். நீ நினைச்சுக்காத, எனக்கு இருக்கு. எனக்கு இருக்கிறது எப்ப ஏற்பட்டதுன்னா, தோ இங்க ஹஸ்தி முகிரி மேல ஆச்சரியமா எழுந்தருள் இருந்துருக்கார் வஸ்து பைதாமகம் தானம்னார். பைதாமகம் பிதிரு பைதாமகம்னு சொல்லிட்டு பிதாமகன் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அந்த பிரம்மா நமக்காக கொண்டு வைத்த பிரம்மாவோட வியாஜம் அவருடைய தனமாக எழுந்துள்ள இருக்கிற தேவ பெருமாள் எனக்கு இருந்திருக்க. குடிகுடியா செய்கின்றோம் நாம் எல்லோரும் அந்த தேவ பெருமாளுக்கு, அந்த குடிகுடியாக ஆட்சிகின்ற அந்த தேவ பெருமாள் எனக்கு இருக்கின்ற. அவர் இருந்தா போருன்னு சொன்னார் வஸ்து பைதாமகம் தனம்னு சுவாமி தேசிகன் அருளி செய்தார். அங்க பார்க்கணும் இந்த இடத்துல தனம் மதியம் தவ பாத பங்கஜம் கதான் சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா அளவந்தாருடைய அனுபவம் அது எப்ப ஏற்பட்டதாக இருந்திருக்கு. மதியம் தனம் இந்த பெருமாளுடைய திருவடி என் சொத்து, அதுதான் சுவாரஸ்யம். இது என்னுடைய சொத்து, இது என்ன பெருமாள் திருவடி, பெருமாளுடைய சொத்து தான் ஆகும். இது என்னுடைய சொத்து ஆகுமா நம்மளுடைய சொத்து ஆகுமான்னு கேட்டா, ஆமா அது நம்முடைய சொத்து தான் கேக்குற. இது நம்ம ஜீவாத்மாவே பெருமாளுடையதாக இருந்துருக்கச்சே நாம எப்படி எதுக்கணும். நமக்குன்னு மமனா சயதஸ்திலோ பின்னாடி சொல்ல போறேன். எனக்கு லோகத்துல என்னுடையதுன்னு என்ன இருந்துருக்கோ அது எல்லாம் சகலம் தப்தி தவைவ மாதவான்ற அது எல்லாம் உன்னுடையதுன்னு சொல்லி சொல்ல போறார் பின்னாடி. ஆனா இப்ப சொல்லிக்கிற உன்னுடைய திருவடி என்னுடைய சொத்துன்னு கேக்குற. தனம் மதியம் தவ பாத பங்கஜம் இது மதியன் தனம், என்னுடைய சொத்து, ஆகையால என்னுடைய சொத்தா இருந்திருக்கிறது உன்னுடைய திருவடி தாமரர்கள். ததானு சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா என்று ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். ஒரு பெரிய சொத்தை எழுதி வைக்கிறார் நமக்கு. இந்த சொத்தை எழுதி வைக்கிட்டு இந்த வீடு வாசல் தோட்டம் தரவு எல்லாம் உனக்கே எழுதி வச்சிருக்கேன், ஆனா எப்ப உனக்கு வரும்னு கேட்டாக்க என்னுடைய காலானந்தரம் இதை அனுபவிக்க போற அப்படின்னா, இவன் சாதக பட்சியாட்டம் பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். மழை எப்ப வரும் எப்ப வரும் சாதக பட்சி பார்த்துட்டே இருக்கும், மேலேந்து பார்த்துட்டு இருக்கும். அந்த மழை ஜலம் நேரம் வந்தாதான் அது சாப்பிடும், இல்லைன்னா சாப்பிடாது. வேற தீர்த்தம் அது எப்ப மழை வரும் வரும்னு அது பார்த்துட்டு இருக்கே மாதிரி இவர் எப்ப போறே நமக்கு எப்படாப்பா சொத்து வரப்போறதுன்னு இவன் நினைச்சிட்டு இருப்பானா. இவன் ஏழையா இருந்தான்னாக்கா இது நமக்குன்னு ஒரு சொத்துன்னு இயர்மார்க் பண்ணியாச்சுனாக்கா அந்த சொத்து நம்ம அக்கௌண்ட்ல வந்தாதான் நமக்கு ஒரு சந்தோஷம், இல்லாட்டா அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் இல்லை. என்னுடைய சொத்தாக இருந்துட்டு இருக்கிறது உன்னுடைய திருவடி தான். அந்த திருவடி எனக்குன்னு சொல்லி ஆகி போச்சு. அந்த எனக்குன்னு பிறகு அது அதை நான் நேர்ல பார்க்கணும். இந்த சொத்து என்னன்றதை நான் பார்க்கணும், இது ஆசைப்படுறோம். ஒன்னும் வேண்டாம், உனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்க, ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கான்னு ஒண்ணே, உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கப்பா, சைக்கிள் வாங்கி வச்சிருக்கேன், அது ஆன்லைன்ல புக் பண்ணிருக்கேன், அது வரப்போறதுன்னு சொல்லிட்டோம்னாக்க அது எப்ப வரப்போறது வரப்போறது வரப்போறதுன்னு அந்த குழந்தை பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கும். அது பிரத்யட்சமா இதாண்டா உன் சைக்கிள்னு சொன்ன உடனே அந்த சைக்கிளை தொட்டு தொட்டு பார்த்துடு என் சைக்கிளான்னு சொல்லி அந்த குழந்தை பார்த்து பார்த்து அனுபவிக்கிறது. அந்த மாதிரி உன்னுடைய திருவடி என அதுதான் எனக்கு சொத்துன்றது நான் நன்னா தெரிஞ்சுட்டேன். ஆனா அந்த திருவடியை தொட்டு பார்த்து நான் பிரத்யட்சமா சேவிக்கணும். நான் அந்த பிரத்யட்சமா சேவிக்கிறதுக்காக தான் நான் பாக்கிறேன். கதான் சாட்சாத் கரவாணி சற்றுட்டா என்பதாக சொல்லுகிறேன். நான் எப்ப சாட்சாத் கரவாணி, நான் எப்ப நான் பிரத்யட்சமாக பார்க்க போறேன்னு கதர்றவர். இது என்ன நம்மளுடைய சொத்தாகுமா அப்படின்னு, ஆமா நம்மளுடைய சொத்து தான் என்று சொல்ற. மணிவரை இவசௌரேகே நித்திய ஹிருத்யோபி விந்தன்னு கலுஷமதிர்யோபி ஜீவகா கலுஷமதி ரவிந்தன்னு கிங்கர சுவாதிராஜ்யம் என்று சொல்றார். ஸ்ரீகௌஸ்துபஸ்தானியமாக இருந்திருக்கிறது இந்த ஜீவன். இந்த பெருமாளுடைய திருமார்பை அலங்கரிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற கௌஸ்துபம் மாதிரியாக ஜீவனம். அந்த நித்திய ஹிருத்யோபி ஜீவகா எம்பெருமானுடைய ஹிருதயத்தில் எப்பவும் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் கூட நம்மளுடைய பாப விசேஷத்தினால அவரை அடைய முடியாமல் நம்ம எங்கேயோ தூரம் இருந்திருக்கோம். விதி பரிணதி பேதா வீட்சிதஸ்தேன காலே குரு குருஷ துபஜம் பிராப்த கோபாயதி சொன்னார். நமக்கு எப்பயோ ஒரு எவ்வளோ பாபம் பண்ணியிருந்தால் கூட அந்த பாபங்களுக்கு நடுவில் ஒரு சுகிருதமும் பண்ணிருக்கிறதுனால அந்த சுகிருதத்தினால ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தினாலே விதி பரிணதி பேதான் வீட்சிதஸ்தேனக்காலே அவனுடைய கட்டாட்சம் ஏற்பட்டு குரு பரிசுபஜம் பிராப்த கோபாயதி ஸ்வம் என்பதாக சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்திலே. அந்த மாதிரி அவனுடைய கைங்கரியத்துக்காகவே இட்டு பிறந்த நாம், அவனுடைய கைங்கரியத்தை இதனால் வரைக்கிலும் இழந்த நாம், அந்த திருவடியை எப்பொழுது பிரத்யட்சமாக சேவிக்கப் போகிறோம் என்று அதற்காக பாடுகின்றார். இது ஆச்சியர்களுடைய நிலையை சொன்னாலும் சொல்லலாம். ஆச்சியர்களுடைய நிலை என்னன்னு பார்க்கணும். பெருமாள் கண்ணன் ஆச்சியர்கள்லாம் அழைச்சிண்டு ராசக்கிரீடைக்காக போற, யமுனா தட்டத்தில் போற. இந்த யமுனா தட்டத்தில் யமுனையினுடைய கரையில இந்த திருவாய்ச்சிமா ஆய்ச்சிமார்களோடு கூட அவர் பாட்டுக்கு உற்சாகமா குறவை கோத்து ஆடிக்கொண்டு இருந்துருக்க. இந்த குறவை கோத்தும் போது பார்க்கணும் என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்னு சொல்லிட்டு ராசக்கிரீடையே பாகவதத்துல ராசக்கிரீடை இருக்க இது எவ்வளவு நாய் சொன்னாலும் சொல்லிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துட்டே இருக்கே அவளோட இருந்துட்டு இருக்கேன், அவளோட பேசிட்டு இருந்துட்டு இருக்க, திடீர்னு பார்த்தா காணாத போயிட்டாலாம். அந்த கிருஷ்ணனை காணுமா, எங்க போனாருன்னு தெரியல, எங்க இவளோட இருந்துட்டே இருக்கே ஒரு அனுபவிச்சுட்டே இருக்கே திடீர்னு காணாத போயிட்டாக்கா அவ எல்லாருக்கும் ஒரே வேதனையா, என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியலையா. சுவாமி தேசிகன் யதார்த்தத்தில் சாய்க்கிறார் அவளுடைய வேதனையை. முகுந்த விஸ்லேஷ விமோகிதானாம் சம்ஸ்ரூயமானாலி முகுர்வனந்தே சமப்ரதன்யாத்மவிதாமபூவன் த்ரயந்த கந்தீனி வசம்சி தாசாம். நமக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்கிறதாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் முகுந்தன் கண்ணன், அவனுடைய பிரிவினாலே மோகத்தை அடைந்தவர்களாக இருந்துருக்காளாம். அவள்லாம் ஒவ்வொரு சில சில வார்த்தைகள்லாம் சொல்றாளாம். அந்த வார்த்தையெல்லாம் எப்படிப்பட்டதாக இருந்துருக்குன்னா, அது வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்றதா அவர்தான் வாயில். இவா கோபியர்கள், இவாளுக்கு வேதம் தெரியுமா வேதாந்தம் தெரியுமா ஒன்னும் தெரியாது. அப்படி இருந்தாலும் கூட அவளுடைய வார்த்தை, அப்பா கண்ணா காணமே காணவேன்னு சொல்லி வார்த்தை இருக்க, அது வேதாந்தம் தேடுறது, நான்முறைகள் தேடி ஓடும் செல்வனாக இருந்திருக்கிறவன் அந்த எம்பெருமான். அந்த வேதங்கள்லாம் தேடி ஓடும் எம்பெருமான், அந்த எம்பெருமானை சொல்லுவதுனாலே இவர்களுடைய வார்த்தையும் வேதாந்தத்தை சொல்லுவங்கடையாக இருக்கிறதா. அது சமப்பிரதன் ஆத்ம வீராம பூவன் த்ரயந்த கந்தீனி வதம் சிதாசானு. எப்படிதான் அவள்லாம் அப்படியே மனம் உருகி போயிடுறாளாம், அவ அழறாளாம். வில விலீன சித்தா விடமாஸ்ரதாபானு விலாபயந்தோ வசுதாம் விலாபை அதிருஷ்ய ரூபஸ்ய ஹரேரகாயன்னே குணச்சரித்ராணி ச கோபகன்யா. அந்த கோபிகள்லாம் அப்படியே கதறாளாம், அந்த மன்மற்ற தாபத்தினால மனமுருகி அப்படியே அழறாள. அந்த அழறத பார்த்த உடனே அது லோகம் மொத்தத்தையும் அப்படியே உருக்கிறதாம். இவெல்லாம் பாவம், இப்படி அழறாள இப்படி அழறாளன்னு சொல்லிட்டு இந்த கண்ணனுடைய பிரிவு இப்படி பண்ணிடுத்தேன்னு சொல்லி லோகத்தையே உருக்கிறதாம். அத பாக்கிறான். அவ பேசுறதெல்லாம் என்ன எம்பெருமானுடைய குணங்களுடைய அதுதான் வார்த்தையாக இருந்திருக்கான். அந்த பகவத் குணங்களை சொல்லிட்டு இருக்காளாம், கண்ணனுடைய குணங்களை சொல்லிட்டு இருக்காளாம், கண்ணனுடைய லீலைய சொல்லிட்டு இருக்கா, கண்ணன் இப்படி பண்ணுவான் கண்ணன் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்காளாம். அந்த வார்த்தையெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் வேதாந்தமாக இருந்துட்டு இருக்கான். அப்படி அந்த கண்ணனை காணமே காணமே காணமேன்னு தவித்தவர்கள் அந்த மாதிரி இப்ப ஆள வந்தார் இருந்துட்டு இருக்கேறான். அந்த கண்ணனுடைய திருவடி தனம் மதியம் தவபாத பங்கஜம் கதானு சாட்சாத் கரவாணி சற்றுழா. நான் எப்ப பாக்க போறேன் எப்ப பாக்க போறேன்னு கதறே அளவந்த. இது என்ன பெருமாளுடைய திருவடிய பாக்குறதுன்றது, இது என்ன லேசா, இப்படி கூட பார்க்க முடியுமா பெருமாளுடைய திருவடிய, இது எங்க பாக்குறது. இவர் இந்த பிராகிருதமான சரீரத்தோட கூட இந்த லோகத்துல இருந்துட்டு இருக்க பெருமாளுடைய திருமேனி அப்ராகிருதமான திருமேனி, அது சீவைகுண்டத்துக்கு போனால்தானே பார்க்க முடியும், இங்கே இருந்துட்டு பார்க்க முடியுமா, இது அடுத்த கேள்வி. ஏன் இங்கே இருந்து இந்த சில பேருக்கு பார்க்கறதுக்கு பெருமாள் அதை காண்பிக்கலையா, தன்னுடைய திருமேனியை காண்பிக்கலையா? ஒரு துருவன் குட்டி பையன், அந்த பையனுடைய தபஸுக்கு உகந்து தன்னுடைய சங்கத்தினால அந்த குழந்தைய காதுல கன்னத்துல தடவி கொடுக்கலையா பெருமாள்? அந்த மாதிரி எனக்கு நான் கதர்றேனே, எனக்கு பிரத்யக்ஷமா சேவை சாய்க்க கூடாதா? இது அவனும்தான். இத்தனை கோபியர்கள்லாம் கதறின உடனே அவளுக்கு நடுவுல அகாமாவிரபூச்சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜா இவெல்லாம் இப்படி கதறினத்தை பார்த்த உடனே அவரே நேர பிரத்யக்ஷமா சேவை சாய்க்கலையா? அவர் எப்படி அந்த மாதிரி நியாயத்துல தாத்தா ஆவிரபூ சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜா இப்படி எல்லாம் கதறவாளுக்கு நடுவுல அப்படியே புன்சிரிப்போட கூட அந்த எம்பெருமான் சேவை சாய்க்கலாம். பீதம்பர சித்ரிதேன அவிர்பூவே சதா புரஸ்தாது மதுத்விகா மன்மத மன்மதேன. அந்த பாகவத ஸ்லோகத்தை அப்படியே சுவாமி தேசிகன் இங்க யாரோ ஆசிரியர்ல கொண்டு வந்திருக்கார். தாசாம் ஆவிரபூ சௌரி ஸ்மயமான முகாம் புஜகன்னார். அதே தாசாம் இங்க கொண்டு தாசாமத ஸ்மர முகம் புஜேன. இவ்வளவு கதர் ராய்வா எல்லாருக்கும் நடுல ஒண்ணுமே ஆகாது மாதிரி அப்படியே நடுவுல சிரிச்சுண்டே அந்த கிருஷ்ணன் தேவை சாகிறாராம். எதுவுமே ஆகாது மாதிரி இது என்னடா இது சீரியதா ஒண்ணு இல்லாத சிரிச்சுண்டே சொல்றாராம். அது எப்படி ஒண்ணு பீதாம்பரதரத்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதா அங்க சொல்ற பீதாம்பரத்தை சாச்சின் இருக்க அவர் பெருமாளுக்குன்னு தனியா இருந்துட்டு இருக்கிறது இது பீதாம்பரம் தான். அந்த பீதாம்பரத்தை சாத்தின் இருக்க மீதி எல்லாம் மீதி பேர் எல்லாம் எத்தையோ உடுத்தின் இருக்க யானத்தோல உடுத்தின் இருக்கா அதெல்லாம் உடுத்தின் இருக்கா பெருமாள் சாட்சாத் பல பல பல பலான்னு பீதாம்பரம் பட்டு சாத்தின் இருக்க பெருமாள். அது அந்த பீதாம்பரத்துல பெருமாளை சேவிச்சோம்னாக்க அது ஒரு ஆகர்ஷகம் தான். எங்கேயும் மஞ்சளா மஞ்சள் வஸ்திரம் சமத்துண்டு பெருமாள் சேவை சாய்க்கணும். அது நாம சேவிக்கணும். தேவ பெருமாள் மூலவர் போய் சேவிக்கணும். இன்னைக்கு பார்த்தோம்னாக்க மஞ்சள் வஸ்திரத்தை சாத்தின் இருக்க பீதாம்பரத்தை சாத்திட்டு வெள்ளிக்கிழமை திருமஞ்ச நானும் ஒண்ணு பீதாம்பரத்தை சாத்திட்டு ஆச்சரியமா சேவை சாய்க்கிறேன். தேவைப்படுவோம் திருவேங்கடமுடையானு பாக்கணும். எப்போ சேவிச்சாலும் மூல நமக்கு எங்க அவ்வளவு தூரம் கிட்ட போய் சேவிக்கிறதுக்கு நமக்கு சமயம் இருக்க போறது. அந்த பீதாம்பரத்துல அது சரிக போட்டுண்டு அந்த திருவேங்கடமுடையான் சேவை சாய்க்கிற பாருங்கோ என்ன ஆச்சரியமான சேவை. எவ்வளவு நாய் வேணாலும் காண கண்ணாயிரம் வேணும்னாக்க பத்துதான் கண்ணாயிரம் வேணும். அவிர்பூவே சகதா புரஸ்தாத் மதுத்விஷா மன்மத மன்மதேன. அந்த ஒண்ணுமே தெரியாத ஆய்ச்சியர்கள் நடுவுல இப்படி பெருமாள் சேவை சாய்க்கச்சே எனக்கு சேவை சாய்க்க கூடாதா? அவருடைய திருவடியை எனக்கு காண்பிக்க கூடாதா? இது பாதித்தது. தனம் மதீயம் தவ பாத பங்கஜம் கதானு சாக்கரவாணி சற்றுடா. இப்படி ஆள வந்த கதர்ரு இந்த கதரத்தை அவ பெருமாள் கேக்கிறேராம். கேட்ட உடனே சரி நமக்கு சேவை சாய்ச்சிருவோம், இவருக்கு சேவை சாய்க்கிறது தானே இவர் கேக்கிறே அதை பண்ணிடுவோம்னு நினைச்சிட்டு திவ்யந்ததாமித்தே சற்றுகுந்தர். ஐயோ இந்த கண்ணோட சேவிக்க முடியாது, பெருமாளை சேவிக்க முடியாது, என்ன பண்றது இப்படி அபராகிருதமான திருமணிய திருவடியை சேவிக்க முடியாது, இதுக்கு என்ன பண்றதுன்னு. பரவாயில்ல அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ற விஸ்வரூபத்துல அந்த உபதேசம் பண்ணு கீதோபதேசம் பண்ணிட்டு இருக்கச்சு எல்லாம் என் வயத்துலதான் இருக்கு. அப்பா நீயும் என் வயத்துக்குள்ளதான் இருக்க, லோகம் மொத்தம் எல்லாம் இருந்துட்டு இந்த 18 அக்ஷோகிணி இந்த சைன்யங்கள் எல்லாம் துரியோதன சைன்யமும் என் வயத்துக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு அர்ஜுனன் திரும்பி பாக்குறானா. திரும்பி பார்த்தாக்க கண்ணா ஒன்னு காமி உன் வயிற காமின்னு கேக்குறான். திரும்பி பார்த்தா ஒன்னும் தெரியலடா, என் வயிறு மாதிரிதானே உன் வயிறு இருக்கு, நீ என்னத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்றான். அப்பா உனக்கு இப்படி பார்த்தா உனக்கு தெரியாது, நான் உனக்கு தனியா ஒரு கண்ணு தரேன் நான்னு. திவ்யந்ததாமிதே சக்ஷுன்னு ஒரு தனியா ஒரு கண்ணு கொடுத்து இப்ப பாரு தெரியுறதா பாருன்னு. இப்ப பார்த்தா விஸ்வரூப தரிசனம், கண்ணன் லோகம் மொத்தத்தையும் அவருக்கு இந்த விஸ்வரூப தரிசனமா எழுந்துள்ள இருந்துட்டு இருக்க. அந்த விஸ்வரூப தரிசனத்துல பாக்கணும். அத பார்த்த உடனே உள்ள தானம் இருந்துருக்கா, லோகம் மொத்தம் இருந்துருக்கு, எல்லாத்தையும் பாக்குற. பார்த்த உடனே சேவிக்கிற நமோஸ்து பிரஷ்டதான் முன்ன போய் சேவிக்கிறானா, பின்னாடி போய் சேவிக்கிறானா, இந்த பக்கம் போய் சேவிக்கிறானா, வலது பக்கம் நிறுத்து, இது போட்டோ பிடிக்கிறா பாருங்கோ எத்தனையோ ஆங்கிள் போட்டோ பிடிக்கிறான்னு சொல்றாளே. அந்த மாதிரி இப்படியும் அப்படியும் சேவிச்சு சேவிச்சு அவனுக்கு சந்தோஷம் தங்க முடியலையாம். அப்படிப்பட்ட சேவையானது அந்த மாதிரியா இங்க ஆள வந்தாருக்கும் பெருமாள் தன்னுடைய திருவடிதான போகணும். தனம் மதியம் தவ பாதப்பும் கட்டும் கதானு சாட்சாத் கரவாணி கற்றுட்டான். ஆமா நான் எப்படா பாக்க போறேன், ஆக அவனுக்கு திருவடிய பாரு என்று அதை காண்பிச்சுட்டா மாதிரி தீர்மானம் பண்ணிட்டாரான், காண்பிச்சுட்டாரான். இது பார்க்கணும். இங்க காஞ்சிபுரத்துல திருப்பாடகம்னு சொல்லி ஒரு திவ்யதேசம், இங்க பாண்டவ தூத பெருமாள்னு சொல்லுவ, பெரிய பெருமாள் சுதாரூபி, ரொம்ப உசரமா எழுந்தருள் இருப்ப. அந்த பெருமாளை போய் சேவிக்கணும், இங்க வந்த வரவா போய் சேவிக்கணும். அந்த ஒரு கால் மேல கால் போட்டு எழுந்தருள் இருப்ப பெருமாள். அந்த நகங்கள் முதற்கொண்டு ஆச்சரியமான ஒரு சேவை. அந்த பெருமாளை சேவிக்க செய்ய நிஜமாவே பெருமாள் திருவடிய பிரத்யட்சமா விஸ்வரூப தரிசனமே நாம சேவிக்கிற மாதிரி தோணும். பாண்டவனுக்கு தூதுவனாக போகச்சு துரியோதன சூழ்ச்சியினால பள்ளம் தோண்டி வச்சிடுறான். கண்ணன் கீழே விழுந்துட போறே, விழுந்துட்டேன்னா என்ன பண்ண, பரிகாசம் பண்ணணும்னு நினைச்சிருந்து அப்படியே விஸ்வரூபத்தை காண்பிக்கிட்டே பெரிய கண்ணனா ஆயிடுறேன்னு சொல்லி சொல்லுவார். அதே கண்ணனா சேவை சாகிட்டே பாண்டவ தூத பெருமாளாக ஆச்சரியமான சேவை. அந்த பெருமாளை சேவிக்கணும். இப்படி நமக்கே இப்படி ஒரு நிலை ஏற்படுறதுனாக்க அளவந்தா இருக்கு எப்படி இருந்துட்டு இருக்கும். அவர் பாருங்க, கதானு சாட்சாத் கரவாணி சக்ஷுஷான்னு அவர் பிரார்த்திச்சார். பிரார்த்திச்ச உடனே உங்களுக்கு என்ன நான் சேவை சாய்க்கிறேன்னு கண் சொல்ற மாதிரி சேர்க்கிறார். நமக்கு எதனா ஒண்ணு வந்துருக்குனாக்க அது சரி போறோம், இது வரைக்கும் வந்துருதுன்னு நம்ம நினைக்கிறது இல்ல, அடுத்தது இன்னொன்னு வேணும்னு தோன்றும். இதுதான் நம்மளுடைய இருக்கு. நமக்கு பேங்க் பேலன்ஸ் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரணும், இந்த ரூபாய் எல்லாம் உனக்குதான்டா அப்படின்னு சொன்னா, சரி உனக்குதான்னாக்கா சரி என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உன் அக்கௌண்ட்ல போட்டு விடுறேன் பாத்துக்கோ, பாஸ் புஸ்தகத்துல என்ட்ரி போட்டு உன் அக்கௌண்ட்ல போட்டு உனக்கு கொடுத்துட்டேன், மொத்த ரூபாயும் உனக்கு நாய்ப்போச்சு சொன்னா, உடனே ரொம்ப சந்தோஷம். இதுதான் பாக்க போறேன், எப்ப என் அக்கௌண்ட்ல போட போறேன்றதான் பாத்துட்டு இருக்கேன், இப்ப என் அக்கௌண்ட்ல போட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம், தனம் அதிகம், இது என்னுடைய தனமா ஆயிடுச்சு. ஆனா வித்ராவல் பண்றது 2 வருஷம் கழிச்சுதான் வித்ராவல் பண்ணும், அதுக்கு முன்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு ஒரு பெரிய கேதம் வந்துடும். அப்போ என்ன மாதிரி வேணும்னா, அந்த பணம் மொத்தம் இட் இஸ் அட் யுவர் டிஸ்போசல், உன்னுடைய டிஸ்போசல்ல வந்துடுச்சு. நீ இப்பயே வேணாலும் மொத்த பணத்தையும் வித்ரா பண்ணிக்கலாம், நீ அந்த அக்கௌண்ட்லயே வேணாலும் வச்சுக்கலாம், வேற அக்கௌண்ட்லயும் போடலாம், எல்லாம் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு சுவாதந்திரத்தோட கணக்கு வந்துடுத்துனாக்க அப்பதான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். அதுக்கு முன்ன வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்ல வர வரைக்கும் ஆஹா சரி வரலையே வரலையேன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அடுத்தது வந்த பிற்பாடு நாம ஆபரேட் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி வரணுமேன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரிதான் இங்கேயும் ஆழம் இருக்கு. பாக்கணும், இத்தனை நாள் வரைக்கும் வரலையே வரலையேன்னு நினைச்சிருந்த அந்த திருவடி என்னுடைய தனமா இருக்கு, நான் எப்ப பிரத்யட்சமா பாக்குறது எப்ப பிரத்யட்சமா பாக்குறதுன்னு சொன்ன, அது பிரத்யட்சமா பார்த்தாச்சு. பெருமாள் சேவை சாச்சுட்டேன், தேவை பெருமாளுக்கு கூற தாழ்வான் சேவை சாச்சாமா, அது தேவை பெருமாள் கூற தாழ்வானுக்கு சேவை சாச்சா மாதிரி ஆளவந்தாருக்கு பெருமாள் சேவை சாச்சுட்டேன். இந்த விற்த்தாந்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கூற தாழ்வானுக்கு கண்ணு போயிடுத்து, ஸ்ரீரங்கத்துல ஒரு பெரிய கோபம் நடக்கச்சு, சைவ வைஷ்ணவ கோபத்துல கண்ணு போயிடுத்து. கண்ணு போன பிற்பாடு ஆழ்வான் என்ன பண்ணார்னா, அங்கேருந்து கிளம்பி திருமாலிருஞ்சோலைக்கு போனார், அழகர சேவிக்கிறதுக்காக போறார். ஏன்னா இனிமே இந்த சோழ ராஜ்யம் வந்து வைஷ்ணவாலால இருக்க முடியாத ஒரு சன்னிவேசம் ஆயிடுத்து. அந்த எம்பெருமானாரும் மேல் நாட்டுக்கு போயிட்டார், இவர் பாவம் இவர் இங்க என்னத்துக்கு இருந்துட்டு இருக்கிறதுன்னு சொல்லி இங்கேருந்து கிளம்பி போயிட்டார். அங்க போன பிற்பாடு போற வழியிலேயே அவர் அனுசந்தானம், அப்பதான் அதிமானுஷஸ்தவத்தை சொல்றார். பெருமாளுடைய அதிமானுஷமான இருக்கக்கூடிய அதிமானுஷஸ்தவம் பண்றார், போற வழியில அனுபவிக்கிறார். அப்புறம் ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தை பண்றார், இப்படி எல்லாம் அனுபவிக்கிறார். அங்க போய் அழகன் திருவடி வாரத்துக்கு போன உடனே சுந்தரபாகஸ்தவத்தை அவர் சுவாமி கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். அந்த சுந்தரபாகஸ்தவத்துல கடைசியில சொல்றார் அவர், சுந்தரபாகுவே உன்னிடத்துல நான் ஒரே ஒரு பிரார்த்தனை பண்றேன். நான் என்ன பிரார்த்தனை பண்ணோம்னா, எனக்கு ஒன்னும் வேண்டாம், ஸ்ரீரங்கஸ்ரீ இப்ப பொலிவிழந்து இருக்கிறது, ஆனா பழையபடி ஸ்ரீரங்கம் அந்த பழைய சிறப்புகளோட கூட ஆச்சரியமா அப்படியே இருக்கணும். ஸ்ரீரங்கஸ்ரீ அனுதினம் சம்வர்தயா அப்படின்னு சொல்லி சொல்ற, அது அனுதினம் எப்படி தடங்கள் இல்லாததாக, அது தடங்கள் இல்லாததாக இருக்கும்படியாக நீ பண்ணணும் வளர்க்கணும்னு சொல்லி அழகரிடத்துல போய் பிரார்த்தனை பண்ற. அங்கேயும் வரதான்னு சொல்ற வார்த்தையை சொல்ற, வரத வாஞ்சித பாலான், நீ வரதனாக இருந்துட்டு கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடியவனாக நீ இருக்கிறபடினால அவர் வரதனாக நினைச்சிருந்து அவரை பாவிச்சிருந்து அவரை பிரார்த்தனை பண்ற, இரண்டு ஸ்ரீக்கு ஒரு குறவும் இல்லாதபடி நன்னா நடக்கணும்னு சொல்லிட்டு, இதுதான் நம்ம எல்லா திவ்யத்திலும் சீமன் ஸ்ரீரங்கஸ்ரீ மனுதினம் அனுபத்ரவா மனுதினம் சம்பர்தயான்னு நாம எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கோம். அமெரிக்கால இருந்தாலும் கூட சொல்லிட்டு இருக்கோம். அது அன்னைக்கு கூறத்தாழ்வான் பாரித்ததுதான் அது. சரி, இது மாத்திரம் போருமா, வேற என்ன வேணும் அப்படின்னா, ராமானுஜாரிய வசகா நான் இத்தனை நாள் வரைக்கும் எம்பெருமானாருக்கு கீழே இருந்து கொண்டு அவருக்கு கைங்கரியம் பண்ணிண்டு இருந்தனோ எப்படி இருந்தனோ அதே மாதிரியாக நான் மறுபடியும் அந்த ஆச்சாரிய கைங்கரியத்தை பண்ணணும், எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணார். இதுக்கப்புறம் கால விசேஷத்துல எம்பெருமானாரும் அழ்வானும் ஒன்னா சேர்ந்துட்டான். ஸ்ரீரங்கத்துல சோபங்கள்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. ஸ்ரீரங்கத்திலேயே மறுபடியும் சேர்ந்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. எம்பெருமானார் அழ்வானு காஞ்சிபுரத்துக்கு அழைச்சிட்டு வர தேவபெருமாள் சேவிக்கிறார். சேவிக்கிட்டு பார்த்த அப்போ இவர் சொல்ற, எம்பெருமானார் சொல்ற, எல்லாம் சுந்தரபாபுவை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு, நீ அதிமானசத்தம் எல்லாம் பண்ணிட்டு உங்க பெருமாளா இருந்துட்டு இருக்கிற தேவபெருமாள் அவரை பத்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதான்னு ஆச்சாரியனுடைய நியமனம் இதுக்கு மேல எப்படி மாட்டேன்னு சொல்றதுன்னு அந்த வரதராஜ ஸ்தவத்தை ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்க. இது பண்ணி சொல்லிண்டே வரச்சே பாக்குற அப்படியே அந்த அனுபவ பரிவாகம் இவருடைய வாக்குல ஸ்தோத்திரம் பண்றதுன்னாக்கா நம்மள மாதிரி உட்காந்து பேனா வச்சுட்டு பென்சிலை வச்சுட்டு எழுதிட்டு எல்லாம் உட்காந்துருக்காளன்னா அந்த பகவத் அனுபவம் தானா பரிணமிக்கிறது, ஸ்தோத்திர ரூபேன பரிணமிக்கிறது, தானா வந்து விழருது, அந்த சப்தங்கள்லாம் வந்து விழருது. அவர் சாய்க்கிறார், நீலமேக நிபமஞ்சன புஞ்ச ஷியாம குந்தள மனம் தசயந்தாம் அப்ஜ பாணி பதமம் புஜ நேத்திரம் நேத்திர சாத் குரு கரீஷ சதாமே. இவர் வாக்கிலிருந்து தானா வந்து வருது. அப்பா தேவபெருமாளே நீ எப்படி எழுந்துள்ள இருக்க, நீலமேக நிபமஞ்சன புஞ்ச ஷியாம குந்தள மனம் தசயந்தாம், நீ நிலமேக சியாமலனாக எழுந்திருக்க, குழலழகனாக எழுந்திருக்க, நீ அப்படிப்பட்ட எம்பெருமான் நீ அனந்த சயந்தான் மேலே படுத்துக் கொண்டிருக்கிறவராக பரியங்காசனத்துல எழுந்துள்ளிருக்கிற எம்பெருமான மங்களாசாசனம் பண்ற நேத்திரசா குரு கரீத சதாமே, நான் எப்பவும் உன்னை சேவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு நீ கொடுக்கணும்னு கேக்குற. நேத்திரசா குரு கரீத சதாமேன்னு சொல்லி அப்ப இவர் கண்ணே தெரியாத இவர் எங்கேருந்து சேவிக்கிறதுன்னு பார்த்தா உடனே கண்ணு கொடுத்துட்டேராம் பெருமாள். அந்த தேவ பெருமாள் தேவை சாய்க்கிறேன், அப்ஜபாணி பதம் அம்புஜ நேத்திரம், உன்னுடைய திரு கண்கள், உன்னுடைய திருவடி, உன்னுடைய திரு கைகள் எல்லாமே தாமரைப்பூ போல் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட உன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை உன்னுடைய திருமேனிய நான் சேவிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். பாரித்த உடனே சேவை சாச்சுட்டேன். அப்போ உடனே அந்த கண்ணு வந்துடுத்து பெருமாள் சேவை ஆச்சரியமான சேவை செய்யிருக்கு. அப்போ கடைசியில ஆழ்வான் சாதிக்கிறார், இந்த கண்ணை கொண்டு லோக விஷயங்கள்லாம் நான் இனிமேல் பார்க்கணும்னு ஆசைப்படல, இந்த கண்ணு ஒரே விஷயத்துக்கு மாத்திரம் உபயோகப்படுற மாதிரி நீர் அதையும் நீர் அனுகிரகம் பண்ணும், எனக்கு வேண்டியதெல்லாம் என்ன வேணும்னா உன்னை சேவிக்கிறதுக்கு அந்த கண்ணு போறோம், என்னுடைய ஆச்சாரியனாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்றதுக்கு அந்த கண்ணு போறோம், மீதி லோக விஷயங்கள் பார்க்கச்சே நான் குரடனாவே நான் இருந்துட்டு போயிடுறேன், ஆகையால எனக்கு ஒண்ணும் வேணாம் அப்படின்னா. இப்படி அழ்வானுக்கு பெருமாள் சேவை சாச்ச. இந்த மாதிரி இது அளவந்தார் காலத்துக்கு பிற்பாடு. அளவந்தார் காலத்துக்கு முன்புன்னு பார்த்தோம்னாக்க கோபியர்களுக்கு எல்லாம் பெருமாள் சேவை சாய்க்கிற, அந்த மாதிரி தனக்கும் சேவை சாய்க்கணும். கதான சாட்சாத் கரவானு கற்றுட்டான்னு ஒண்ணே சேவை சாச்சுட்டே ஆச்சதோட போறல, சேவைய அந்த சேவிச்சது மாத்திரம் போறல, வேற ஒண்ணும் ஆசைப்படுறாளா? என்ன ஆசைப்படுறேன்? திரிவிக்ரமத்வச்சரணம் புஜத்வயம் மதியமூர்தானம் அலங்கரிஷ்யதி. அந்த எம்பெருமான் உனக்கு சேவை சாய்ச்ச உடனே அது தூரேந்து சேவை சாய்க்கிறேன், திருவடி தானே கண்ணால பார்க்கணும், தோபார் திருவடி திருவடி சேவை சாய்ச்சிட்டேன். இது எப்பவுமே தனக்கு ஓணும் ஒரே ஒரு க்ஷணம் மின்னல் மாதிரி வந்துட்டு போனா போறாதுன்னு தோணலையா அவருக்கு, போறாதுன்றது தனக்கு போறாதுன்றதுனால அவர் என்ன பண்ணார், அந்த திருவடியை எடுத்து நான் என் தலைமையில வச்சுக்கணும், நானு அது நான் சேவிக்கணும், அதை நான் பாரிக்கணும்னு சொல்றது அவர் பிரார்த்தனை பண்றாராம். அது இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. இது ஆழ்வார்களுடைய நிலைய பார்க்கணும். ஆழ்வார்கள் நம்ம ஆழ்வார் பாசுரம் பத்தாம் பத்துல ஆச்சரியமான சொல்லும், எய்மிரு தோழினை மெழியுமானோ மெழுமின் தனிமையும் யாதும் நோக்கா என்கிற பாசுரம். அந்த ஆய்ச்சியர்கள் கண்ணனை வேண்டுவதாக அந்த திருவாயிரபாடியில இருக்கிற ஒரு நிலைப்பாடு சொல்றார். அவர் என்ன பிரார்த்தனை பண்றா அவள்லாம்? அடிச்சியோகும் தலைமிக நீ அணியாய் ஆழியங்கண்ணா, உன் கோலப்பாதம் பிடித்து அது நடுவுனக்கறிவை எறும் பலர் அது நிற்கயம் பெண்மையாற்றோம். வடித்தடங்கண்ணினை நீரும் நில்லாம் மனமும் நில்லா, எமக்கு அது தன்னாலே வெடுப்பினின் பசுநிறை மேய்க்கப்போக்கு. வேம் எமதுயர் அழல் மெழுகில் உக்கே. ஏ என்ன பண்றான்னா, ஆழ்வார் அனுசந்தானம் பண்ற. நீ காட்டுக்கு போயிட்டியானாக்க எங்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு தெரியுமா? நீ மாடு மேய்க்கிறதுக்கு தான் போற, கொஞ்ச நாளைக்கு சாயங்காலம் திரும்பி வந்துட போற. ஆனா அவ்வளவு நாளைக்கு கூட இவளால தாங்க முடியலையோ. அடிச்சியோன் தலைமிசை நீ அணியாய் அப்படின்னாரு. எங்களுடைய தலைமையில உன்னுடைய அழியங்கண்ணா உன் கோலப்பாதம். எங்களுக்கு தலைக்கெல்லாம் பூஷணம் ராக்கடி வச்சுக்கிறதோ அல்லது நிறைய பூ வச்சுக்கிறதோ அதெல்லாம் எனக்கு பூஷணமாக இல்லை. உன்னுடைய திருவடிய வச்சேனாக்க அதுதான் எங்களுக்கு எல்லாம் பூஷணமாக இருந்துருக்கு. அந்த திருவடி எனக்கு ஓணும், அது என் தலைமையில நீ வைக்கணும்னு சொல்லி அவ பிரார்த்தனை பண்ற. ஆட்சியர்கள்லாம் பிரார்த்தனை பண்ற. அதே மாதிரி இங்க ஆளவந்தாரும் பிரார்த்தனை பண்ற. அந்த திருவடிய காண்பிச்சா மாத்திரம் போறாது, அந்த திருவடி என் தலைமையில வைக்கணும். நீ உன் திருவடிய நான் எப்போது கண்ணால பாக்கிறது மாத்திரம் போறாது, அதனால எனக்கு திருப்தி வரல. எனக்கு இன்னும் ஒரு நீ ஒரு நாள் படிக்களவாக நிமித்த நின் பாதபங்கயமே தலைக்கணியாய். உன்னுடைய திருவடியே எனக்கு தலைக்கு அணியாக இருக்கணும், இதுதான் எனக்கு பூஷணமாக இருக்கணும்னு ஆழ்வார் பாரிக்கிறார். கோலவாம் என் சென்னிக்கு உன் கமலமன்ன முறைகளே. என் சன்னிக்கு என்னுடைய தலைக்கு கமலமன்ன உன் திருவடி குறைகழலே. தாமரப்பூ போன்றதாக இருக்கின்ற அந்த திருவடிகள் தான் எனக்கு அலங்காரமாக இருக்க போறது. ஆகையால அந்த திருவடியை எனக்கு நீ கொடுக்கணும். அடிச்சியோன் தலைமிக நீ அணியாய் அழியங்கண்ணா உன் கோலப்பாதம். இப்படி அந்த திருவடியை காண்பிச்ச உடனே அந்த திருவடி எனக்கு இப்படி அந்த திருவடியை என் தலைமையில வச்சு அனுகிரகம் பண்ணும். அததான் இந்த ஸ்லோகத்தினால அளவந்தார் இங்கு சாதிக்கின்றார். கதா பூன சங்கர தங்க கல்பகத்வஜாரவிந்தங்குஜ வஜ்ரலஞ்சனம் த்ரிவிக்ரமத்வச்சரணம் புஜத்வயம் மதீய மூர்தானம் அலங்கரிஷ்யதி. புனக மறுபடியும் ஏதோ ஒன்னு கேட்டா சின்ன சரி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி பண்ணுமாறா? அது பண்ண மாட்டேன்றான் ஆளவந்த. ஏதோ நீ திருவடியை சேவிக்கணும்னு சொல்றியா? தனமதியும் தவ பாத பங்கஜம் கதானு சாட்சா கரவாணி சற்றுடான சாட்சாக்காரம் பண்ணுன்னு பார்த்தா சொல்லி போய் சே மேல மேல வராத அப்படின்னு. இங்க கோவில்ல கூட பெருமாள் சேவிக்கணும்னாக்க அவளுடைய கைத்தறி பொருளுடைய நிலை அது. பெருமாள் சேவிச்சா சொல்லி கலந்து போங்களேன், எவ்வளவு நின்றுட்டு இருக்கிறது இங்க அப்படின்னு அவ நம்மளும் மிரட்டுவா. இவர் பாக்குற பெருமாள் சேவை சாய்க்கணும்னு பாரிச்ச, பாரிச்ச உடனே சேவை சாய்ச்சிட்டு அந்த திருவடி இந்த கண்ணாலேயே சேவிக்கும்படியாக பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதோட நிற்கல மறும் அத்த காட்டுல இன்னும் விசேஷமா ஒண்ணு ஓணும்னு இருக்க அந்த பெருமாள் திருவடி பாக்குறேன். எப்பேற்பட்ட திருவடி, என்ன ஆச்சரியமான திருவடி, என்னதான் சொல்றதுன்னு தெரியலையா அவருக்கு. அந்த திருவடியை சேவிக்கிறது மாத்திரம்னு சங்கர தங்க கல்பகத்வஜாரவிந்தங்குஜ வஜ்ரலஞ்சனம் சங்கச்சக்கர கதா பத்மைஹி அங்கிதம் பாத பங்கஜம் சரச்சந்திர பிரதீகாச நகராஜி விராஜிதம் சுராசுரைஹி வந்தியமானம் ரிஷிபிஹி சிந்திதம் சதா மூர்த்தானம் மாமகம் தேவா தவகம் மண்டயிஷ்யதி. சுவாமி எடுக்கிற வியாக்கியானத்துல எப்பேற்பட்ட திருவடி தெரியுமா இது? சங்கச்சக்கரகதா பத்மைஹி அங்கிதம் பாத பங்கஜம் சங்கன் சக்கரம் சங்க ரேக சக்கர ரேக கத ரேக பத்ம ரேக இப்படி இவைகள்னாலே இது ஆச்சரியமாக இருந்திருக்கான் அந்த திருவடி. அங்கிதம் பாத பங்கஜம் சரச்சந்திர பிரதீகாச நகராஜி விராஜிதம், நகராஜி விராஜிதம் அந்த நகங்கள்லாம் எப்படி இருந்திருக்குன்னா சரச்சந்திர பிரதீகாசம், சரத்காலத்து சந்திரன் மாதிரி அது ஆச்சரியமாக இருந்திருக்கான். அந்த நகங்கள்லாம் வெள்ளவெளியில் இருந்திருக்கான். இந்த சரச்சந்திர பிரதீகாச நகராஜி விராஜிதம்னு அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற உன்னுடைய திருவடி, அந்த திருவடிய அந்த திருவடி இது சங்கரதாங்க கல்பக துவஜ அரவிந்த அங்குஷ வஜ்ர லாஞ்சனம், அதுல கொடி இருந்திருக்கான். அது மாத்திரமில்ல துவஜாரவிந்த அங்குஷ வஜ்ரம் அங்குஷம் வஜ்ர லாஞ்சனம் இதெல்லாம் இவைகள் எல்லாம் அடையாளமாக உடைத்தானதான திருவடி, அப்பேற்பட்ட திருவடியே இருந்திருக்கு. மூர்த்தானம் மாமுக்கம் தேவன சுராசுரை வந்தியமானம் ரிஷிபீஷ் சிந்தித்தம் ததான, இந்த திருவடி எப்பேற்பட்ட திருவடினா எல்லாராலையும் சேவிக்கப்படுவதாக இருந்திருக்கு. பிரணத சரகிரீச பிரந்த மந்திரமால விகலித மகரந்த ஸ்னிக்த பாதாரவிந்தம், தேவநாசனம் மங்களாசாசனம் பண்ற சுவாமி தேசிகன் அவருடைய திருவடி எப்படி இருந்திருக்குன்னு அங்க போனா உள்ளெல்லாம் ஒரே ஷேரா இருந்திருக்கான், ஒரே ஈரமா இருந்திருக்கான். என்ன ஆயிப்போச்சு, என்ன பெரிய மழையா என்ன பெரிய சுனாமி வந்துருத்தா, அங்க ஏன் இப்படி வந்துருத்தேன்னு எல்லா தேவதைகள்லாம் வந்து சேவிக்கிறாளாம். அவள்லாம் நிறைய புஷ்பங்கள்லாம் சாத்தி நிறைய திருமுடியில அவளுடைய பெரிய கிரீட்டத்து மேல நிறைய புஷ்பங்கள்லாம் அதுல மேல போட்டுருக்காளாம். அப்படி அந்த கிரீட்டத்தோட விழுந்து சேவிக்கிறா, விழுந்து சேவிச்சா ஆச்சரியமான தேவலோகத்து புஷ்பங்கள் அதுல இருக்கிற மகரந்தங்கள்லாம் கீழே அப்படியே தேன் பெறுகிற மகரந்தங்கள் மொத்தம் அப்படியே உதிர்ந்து போயிடுச்சான். அந்த மகரந்தங்கள்லாம் உதிர்ந்த உடனே இந்த பெருமாளுடைய திருவடியிலிருந்து மது பெறுகிறத இது வந்து ஆகையில அங்க பார்த்தோம்னா அந்த இடம் மொத்தம் ஒரே சேரா போயிடுச்சான். பிரணத சுரகிரீட பிராந்த மந்தார மால விகலித மகரந்த ஸ்னிக்த பாதாரவிந்தம், பசுபதி விதி பூஜ்ய பத்ம பத்ராஜதாட்ச பணிபதி புரநாத பாத்து மகம் தேவநாத, அது எப்பேற்பட்டவர் பணிபதி புரநாதா பாத்துமான் தேவநாதா, அந்த திருவஹீந்திரபுரத்தில் எழுந்துள்ளிருக்கிற தேவநாதன் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற இப்ப இனிமேல் நடக்க போறது அதுதான். இப்ப இதுக்கு மேல வர ஸ்லோகங்கள்லாம் பெருமாளுடைய திருமேனி வர்ணனம் சொல்ல போற, பெருமாளுடைய திருமேனியை ஆச்சரியமா அனுபவிக்க போறார் அளவந்தார். சுவாமி தேசிகன் தேவநாதன் விஷயத்துல மாத்திரம்தான் பாக்கணும். வரதராஜத்துவம் பண்ணிருக்கேன், தயாசதகம் பண்ணிருக்கேன், வரதராஜ பஞ்சாசத்துவம் பண்ணிருக்கேன், தயாசதகம் பண்ணிருக்கேன், ரங்கநாதன் விஷயமா எத்தனையோ ஸ்தோத்திரம் பண்ணிருக்கேன். எந்த ஸ்தோத்திரத்திலயும் பெருமாளுடைய திருமேனிய வர்ணனம் பண்ணல, ஆனா தேவநாதன் விஷயத்துல தான் பெருமாளுடைய திருமேனியை வர்ணனம் பண்ற. ஆகையால ஆச்சரியமா அந்த திருமேனி வர்ணனம் இப்ப இனிமே நடக்க போறது, அங்க பாக்கணும். சங்கரச நகரஷ்மிய பாக்கணும், அந்த நகரஷ்மி சுராசுரைவஞ்சவானம் ரிஷிபீ சிந்தித்தம் சதா, இப்பேற்பட்டதாக இருந்திருக்கிறது அது ரிஷிபிகி சிந்தித்தம். அந்த பெருமாளுடைய திருவடி ரிஷிகளாலே எப்பவும் சிந்தம் அதையே சொல்லி இருந்திருக்கு. அந்த நகங்கள்லாம் எப்படி இருந்திருக்குன்னா பங்கன்யதோ மம நிகந்தி மகத்தரங்கை கங்காதிகம் விததி கருடஸ்ரவந்தி நகௌகசம் மணிகிரீட கணேருபாச்சாம் நாதத்வதீய பதயோகோ நகரத்ன பங்கி வஜ்ரத்வஜாங்குஷ சுதா கலசாத பத்ர கல்பத்ருபம் புருக தோரண சங்க சக்ரை மத்யாதிபீஷ்ட விபுதேஸ்வர மண்டிதம் தே மன்யம் பதம் பவது மௌளி விபூஷணம் நக. சுவாமி தேவநாதன் விஷயத்துல மங்களாசாசனம் பண்ற எனக்கு என்ன பண்ணும், திரிவிக்ரமத்வச்சரணம்புஜத்வயம் மதீய மூர்த்தானமலங்கரிஷ்யதி அளவந்தார் பாரித்ததை அப்படியே சாதிக்கிறார். வஜ்ரத்வஜங்குஷசுதா கலசாதபத்ர கல்பத்ருமம்புருக தோரண சங்கசக்ரை. வஜ்ர லாஞ்சனம்னு சொன்னேன், அத வஜ்ரத்வஜங்குஷ சுதா கலசாதபத்ரம் சங்கரதங்க கல்பகத்வஜ அரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம். இப்படி சங்க சக்கரம் இவைகள்னாலே அந்த ரேகைகளை உடைத்தானதாக இருந்திருக்கான் அந்த எம்பெருமானுடைய திருவடி. அது மதிபிச்ச விபுதேஸ்வர மண்டிதம் தே, அந்த தேவநாதனுடைய திருவடியில பார்த்தோம்னா கீழே பார்த்தோம் சேவித்தோம்னாக்கா எப்படி இருந்துருக்குன்னா மச்சாதிபிஷ்ட இந்த சங்க ரேக பத்மரேக சக்கர ரேக துவஜ ரேக இப்படி எல்லாம் தேர் ரேக இப்படி எல்லாம் இருக்கிறதோட மாத்திரம் இல்ல மத்ஸ்யாதிபிஷ்டர்னா இந்த மத்ஸ்யங்கள்லாம் கூட இருந்துட்டு இருக்கான். இப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கிறதெல்லாம் யாரு யாருக்கு இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு இதெல்லாம் ராஜாதிராஜனாக இருந்துட்டு இருக்கானா. இந்த சாமுத்ரிகா லட்சணத்துல சொல்றது யாருக்கெல்லாம் இப்படி பிருங்காதவன வாஜி குஞ்சர ரச சீவத்ஸ காப்பேஷு பிஹி மாலா குண்டல சாமராங்குஷ எவைஹி சைலத்வஜை தோமரைஹி மத்ய ஸ்வஸ்திக வேதிகா வியஜனகைஹி சங்காத புத்திராபுஜைஹி பாதே பாணிதலே நரான் ரிபதிதாம் யாந்தி. இப்படிப்பட்ட ரேகைகள்லாம் பாதத்திலையும் கையிலையும் யாருக்கு இருக்கோ அவெல்லாம் யாந்தி நிருபதிதாம் அவர்கள் ராஜாவாக ஆவார்கள் என்று லட்சணத்துல சாமுத்ரிகா லட்சணத்துல சொல்லிருக்கு. இவர் யாரு? சாதாரண ராஜாவா? இவர் ராஜாதிராஜ சர்வேஷாம் என்று சொல்லப்பட்டவர். அவருடைய திருவடி இதுக்கு மேல எப்படி இருக்கும்? அவர் திருவடியில இல்லாத வேற என்ன இருக்கும்? இந்த ரேக மொத்தம் போய் அந்த எம்பெருமானுடைய திருவடியில இருந்திருத்தான். ததா புன சங்கர சங்க கல்பக துவஜாரவிந்தங்குஷ வஜ்ரலஞ்சனம் ஸ்ரீவிக்ரமா. அவரை பார்த்து சொல்றான் திருவிக்ரமான்னு சொல்லி சொல்றாரு. இந்த பெருமாளை இப்படி அந்த திருவடிய சேவிக்கிறதுக்கு எத்தனையோ ஜென்மம் தபஸ் பண்ணிருக்கணுமா, அப்பதான் அந்த பெருமாளுடைய திருவடியை தியானம் பண்ண முடியுமா. ஏ ஜென்ம கோடி பீருபார்ஜித சுத்த தர்மான் தேசம்பவ சரண பக்தி ரதீவ போக்யம். இந்த பெருமாளுடைய திருவடி அதை பத்தி சொல்றதுக்கோ அதை பத்தி சேவிக்கிறதுக்கோ அதை பத்தி அனுபவிக்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ ஒரு பாக்கியம் வரணும்னாக்க எத்தனையோ ஜென்மம் தபஸ் பண்ணிருந்தாதான் அந்த பாக்கியம் வருமா. இது பெருமாள் நமக்கு அந்த பாக்கியத்தை இப்ப கொடுத்திருக்கு. உங்களுடைய வியாஜத்துல நான் அதை சொல்லும்படியான ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு நான் எப்படி இதுல இது சொல்றது, அதாவது தன்யவாதம் சொல்றதுன்னே தெரியல. அந்த திருவடியை அனுபவிக்கிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கு. அது திருவிக்ரமான்னு அவர் சம்போதனம் பண்ற அந்த திருவிக்ரமனுக்கு ஏன்னா எத்தனையோ பெருமாளுக்கு திருநாமம் இருந்துட்டு இருக்க அதெல்லாம் விட்டுட்டு ஆள வந்தார். திருவிக்ரமன் என்னத்துக்கு சொல்றார் அப்படின்னா அது கீழ், அதாவது உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்ன்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண ஒரு அவதாரம் அந்த திருவிக்ரம அவதாரம். கேட்டவா கேட்காதவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணவர். சுவாமி தேசிகன் தயா சதகத்துல சாதிக்கிறார். தயாதேவியினுடைய பிரேரணையினாலதான் பெருமாள் ஒவ்வொரு அவதாரத்தையும் எடுத்தேன்றது அது தெரிஞ்ச விஷயம். அந்த திருவிக்ரம அவதாரம் எடுக்கிறதுக்கு என்ன விஷயம் விசேஷம்னு கேக்குற, பிரசக்த மதுனா விதி பிரணீதை ஸ்வபயோதகை சமஸ்த துரிதச்சிதா நிகம கம்பினா ஸ்வந்தயே அசேஷம் அவிசேஷதா. மூன்று லோகத்திலேயே இருந்துட்டு இருக்கவ அசேஷம் மிகுதி இல்லாமல், இந்த மூலையில அந்த மூலையில யாரானா விட்டு போச்சோன்னா யாரும் விடாது. அசேஷம் அவிசேஷதா அசேஷம். இதுல இவாளுக்கு இந்த சிறப்பு இருக்கு இவாளுக்கு இந்த சிறப்பு இல்லைன்னு ஒன்னு பார்க்காமல், அந்த சிறப்பை பத்தி பார்க்காமல், அவளிடத்துல இருக்கிற விசேஷம் இவள்லாம் படிச்சவா இவள்லாம் பெரிய பணக்காரா இவள்லாம் பக்தாள் இவெல்லாம் எப்பவுமே பெருமாளைய நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் ஒவ்வொன்றும் எல்லாம் பார்க்காமல் அவள்கிட்ட எந்த சிறப்புமே இல்லாத போயிட்டாலும் நாஸ்திகனா இருந்தாலும் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் எல்லாருக்கும் அசேஷம் அவிசேஷதா த்ரிஜகத்து அஞ்சனாத்ரீசிது சராச்சரம் சராச்சரம் த்ரிஜகத்து. இந்த அதுல பார்த்தோம்னாக்க சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் எல்லாமே அஞ்சனாத்ரீசிது அவருடைய சரண பங்கஜேன அங்கிதம். அந்த அஞ்சனாத்ரி ஈஸ்வரனாக எழுந்துள்ள இருந்திருக்கிற திருவேங்கடமுடையான், அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடி தாமரர்களாகிற ஒரு ஒரு இலச்சினை, அது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தால எல்லாருக்கும் முத்திரை போட்டு பொண்ணுக்காக பண்ணாராம். அதுக்காக தான் தயாதேவி அந்த சீனிவாசன திரிவிக்ரமனாக அவர் அவதாரம் பண்ணும்படியாக பண்ணாள் என்று சுவாமி அனுபவிக்கிறார். அந்த மாதிரி இங்க திரிவிக்ரம சப்தத்தை இங்க சொல்ற, இது என்ன பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணவர் அத்த சொல்லி இங்க சொல்ற திரிவிக்ரம சரணம் புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யதி. இந்த ஸ்லோகத்தை சொல்லச்சே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு சுமார் 20 வருஷங்களுக்கு முன்ன நடந்தது. ஐயா சுவாமியினுடைய சதாபிஷேக மகோத்சவம், அதாவது சதாப்த பூர்த்தி மகோத்சவம், 100வது திருநக்ஷத்திரம். அந்த 100வது திருநக்ஷத்திரம் நாவல் பார்க்கறதுல விசேஷமா நடந்தது. அதுக்கு முன்ன அந்த பத்திரிகை போட்டோம். அந்த பத்திரிகைகளுடைய சுவாமியினுடைய ஒரு இது திருமேனி, அவர் சாதாரணமா எழுந்துள்ள இருக்க மாதிரி திருமேனி, அந்த போட்டோவோட அந்த பத்திரிகை போட்டு கீழே தனியனை போட்டு அந்த பத்திரிகை போட்டோம். அந்த பத்திரிகைய ஒரு பெரிய மனுஷர் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்திருந்தாங்க. அவரும் சுவாமி சம்பந்தம், சுவாமி இடத்துல பரநியாசம் பண்ணிட்டு வரவ அவரிடத்துல போய் அந்த பத்திரிகையை கொண்டு வந்து கொடுத்தேன். அந்த பத்திரிகையே கொஞ்ச நாளை பார்த்துருந்தாரவ. பார்த்துட்டு அப்பா அவர் சொன்னார், நான் ஒரு 10 வருஷம் முன்ன சுவாமியினுடைய ஒரு 88 திருநட்சத்திரத்துல அவர் சுவாமி தண்ட சமைச்சு அப்பதான் பரநியாசம் பண்ணிட்டு வரவ. 10-12 வருஷம் முன்ன நான் சுவாமியை சேவிச்சிருந்தானே, சுவாமியை சேவிச்சுட்டு அந்த ரேடி திண்ணையில உட்காண்டுக்குன்னு சார் நான் கீழே உட்காண்டிருந்தானு உட்காண்டு பார்த்தேன்னு. அதுக்கப்புறமா சேவிக்கல, பரநியாசம் பண்ணிக்கிறதுக்கோசரம் வந்து சேவிச்சதோட சரி அப்புறமா திருப்பி எல்லாம் போகல நானு பாக்கல. ஆனா போட்டோவை மாத்திரம் பாத்துட்டு இருக்கேன். இப்ப இந்த போட்டோவை பார்த்த உடனே ஒன்னு மாத்திரம் எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொன்னார். இப்படி கீழே உட்கார்ந்து இருக்கே அந்த சாமியினுடைய திருவடி பாதத்தை நான் பார்த்துருந்தேன். அந்த பாதத்தையே சக்கசவேல்னு அந்த பாதத்தையே பார்த்துட்டு இருந்தனே தவிர அவருடைய முகத்தெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. அந்த பாதத்தையே பார்த்துருந்தேன். இப்ப இந்த போட்டோலையும் பாக்குறேன் நானு. அந்த திருவடிய பார்த்த உடனே ஓ அன்னைக்கு பார்த்த சுவாமின்னு எனக்கு தோன்றது, ஆகையால ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் அந்த போட்டோவை பிரசம்சம் பண்ணார். இந்த போட்டோல பார்த்ததுல அந்த திருவடியை நான் அன்னைக்கு பார்த்தா அந்த திருவடி தான் எனக்கு ஞாபகம் வருது. திருமுக மண்டலம் எல்லாம் இப்படி இருந்தாரா என்னன்றதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரல. அந்த திருவடியை கொண்டுதான் சொல்றேன்னு. இது லக்ஷ்மணா சொல்ற மாதிரி இருக்கு. சீதா பிராட்டிக்கு பார்த்து சீதையினுடைய திருவாபரணங்கள்லாம் காண்பிச்சு, ஆபரணங்கள்லாம் காண்பிச்சு ராமர் கேட்கிறே, இதெல்லாம் பாத்திருக்கியா, இதெல்லாம் பாத்தியா, இது சீத்தையனுடையதானா சீத்தையனுடையதான்னு கேக்குற. அப்ப லக்ஷ்மணன் சொல்ற, நாகஞ்சானாமி கேயூரே நாகஞ்சானாமி குண்டலே நூபுரே ஸ்வபிஜானாமி நித்தியம் பாதாபிபந்தநாத்ன்னு. அப்பா இதுக்கு தோல் விளையா, இது காதுல போட்டுக்கிறதா, இது என்ன பண்ணிக்கிறது, இதெல்லாம் கேட்டா எனக்கு தெரியாதுடாமா. ஆனா எனக்கு ஒண்ணு மாத்திரம் தெரியறது, இந்த காலில் அணியக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த நூபுரம் இருக்க, இது சீதா பிராட்டி தான், இது எனக்கு தெரியும். எப்படி உனக்கு தெரியும், நான் நித்தியம் நான் சீத்தையை சேவிக்கிறேன், சீத்தையை சேவிக்கிட்டே அந்த திருவடியை தான் நான் சேவிக்கிறேன்னு. அந்த திருவடியில சாத்தியன் இருக்கிற, அந்த திருவடியில அணிந்து கொண்டு இருக்கின்ற அந்த நூபுரத்தை தெரியும், ஆகையால இது பார்த்தா சீத்தை தான் எனக்கு தெரியும்னா. இவர் ஒரு அந்த ராமாயணத்துல லக்ஷ்மணருடைய நிலைய இவர் லௌகிக்கராக இருந்தாலும் கூட தன்னுடைய அனுபவத்தை காண்பிச்ச உடனே எனக்கு ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுறத பத்தியான இவளுக்கே ஏற்படுச்ச ஆளவந்தாருக்கு ஏற்படாது போயிடுமா? அந்த திருவடி தனக்கு என்ன பண்ணணும்னு கேட்கிறார். இவர் திரிவிக்ரமத்வச்சரணம் புஜத்வயம், உன்னுடைய திருவடி தாமரைகள் அது என்ன பண்ணணும்னு கேட்டான். மதீயமுத்தானம் கதா அலங்கரிஷ்யதி, என்னுடைய தலைக்கு அலங்காரமாக எப்ப ஆக போறது இது கேட்கிறார். அப்பிராபியா கேசவோ ராஜன், இந்திரியைகி அஜிதைகி நரைகி, அந்த புலன்கள் அடக்கம் செய்யாதவர்களாலே பெருமாள் அடையிறதுன்றது முடியவே முடியாது. மதிய மூர்தானம் அலங்கரிஷதி, மதியம் தன்னுடையதான மூர்தானம் தலையை அப்படின்னார். நான் அதிநீகீனாக இருந்திருக்கேன், அதிநீக்கனாக இருந்திருக்கவன் நானு. இப்படி அதிநீக்கனாக இருந்திருக்கிற எனக்கு உன்னுடைய திருவடி ஸ்பர்ஷம் எப்ப கிடைக்க போறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி சொல்ற. இது என்ன ரொம்ப உத்கிருஷ்டமா எப்ப பார்த்தாலும் தபஸ் பண்ணிட்டு இருக்க மகர்ஷிகளா இருந்தாள்னாக்கா சரி, அவள்லாம் ரொம்ப விசேஷமானவா, அவளுக்கு எல்லாம் வருது அப்படின்னு சொல்லலாமோ என்னமோ, எனக்கு போய் எப்படி வரப்போறதுன்னு தெரியலையே, நான் அதிநீக்கமாக இருந்துருக்கேனே, கதா பவிஷ்யதி அப்படின்னு. அதோட மாத்திரம் இல்ல, அந்த திருவடி பட்டாதான் என் தலைக்கே ஒரு அலங்காரமாக ஆனது அப்படின்னு சொல்ற. யாவத் ச பாதபத்மாபியாம் பஸ்பரிசேமாம் வசுந்தராம் தாவத்து பிருத்திவி பரிஷ்வங்கே சமர்த்தோ நாபவத் கலிகி, அந்த கிருஷ்ணனுடைய திருவடி இந்த பூமியில பட்டுந்த வரைக்கும் கலி உள்ள வரத்துக்கு பயப்பட்டான். கலி உள்ள நகலம் பரதன் பாரிக்கின்ற யாவன்ன கரணோ பிராதுகு பார்த்திவ வியஞ்சனான்விதௌ சிரசா தாரயிஷ்யாமி நமே சாந்தி பவிஷ்யதி கதற பரதம், எனக்காக எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு எங்க அம்மா இப்படி ஒரு தப்பு காரியத்தை பண்ணிட்டாளே, இதுக்கெல்லாம் பிராயச்சித்தமாக ஆகக்கூடியது என்னவா இருக்கும்னு பாக்குற. ஒன்னே ஒன்னுதான் பிராயச்சித்தம், யாவன்ன கரணோ பிராதுகு பார்த்திவம் வியஞ்சனான்விதௌ, ஒரு ராஜாவுக்கு உண்டான சிறப்பை உடைத்தானதாக இருக்கின்ற ராமனுடைய திருவடி தாமரைகளை சிரசா தேசியாமி, நான் எப்ப என் தலையில நான் அதை வெற்றி பண்ணோ அது வரைக்கும் நமே சாந்தி பவிஷ்யதி, எனக்கு சாந்தியே வராது என்று சொல்லுகின்ற அந்த பரதனுடைய பாரிப்பு. பரதன் என்ன பிரார்த்தனை பண்ணாரோ அதே பிரார்த்தனையே இங்க பண்ற ஆளவந்தார். மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யதி என்பதாக இப்ப சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யதி துவத்துன்னு ஒரு பதம் போட்டிருக்கார், மதியம்னு ஒரு பதம் போட்டிருக்கார், முன்னிலைப்படுத்தி சொல்லுகிறார். மதியம்னு சொல்லச்சே தன்னிலைப்படுத்தி சொல்ற, நீன்னு சொல்லச்சே அந்த பெருமாள் எப்பேற்பட்டவர், அவர் லோகத்துக்கெல்லாம் சர்வசேஷியாக இருந்திருக்கார், திரிபுவன நாயகனாக எழுந்தொழி இருந்திருக்கார், அவர் அப்பேற்பட்ட எம்பெருமான், அவர் அவருடைய குணங்கள் இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. மதியம் தன்னை சொல்லிக்கிறார், தன்னை சொல்லிக்கிட்டு எப்படி இருந்திருக்கோம்னா, நம்மளை காட்டிலும் நேசமானவா யாருமே இருக்க முடியாது, அப்பேற்பட்ட நேசமானவா. இது ரெண்டுத்துக்கும் போய் ஒரு சாமி ஒரு செயற்கைன்றது வருமானா நினைச்சு பார்த்தா கூட முடியாது. ஆனா அதுதான் எனக்கு ஆசையா இருக்கு, எனக்கு அதான் ஓணும் அப்படின்னு கேட்கிறார். யாவன்ன சரணோ பிராதுகு பார்த்திவ வியஞ்சனான்விதௌ சிரசா தாரயிஷ்யாமி நமே சாந்தி பவிஷ்யதி என்று ராமாயணத்துல சொன்ன மாதிரியாக இவர் பிரார்த்தனை பண்ற. அதே மாதிரி பார்க்கணும், தஸ்ய தாம்ரதலௌ தாத சரணௌ சுப்ரதிஷ்டிதௌ சுஜாத மிருதுரக்தாபிஹி அங்குலிபிஹி அலங்கிருதௌ பிரயத்னேன மயா மூர்த்னா கிரஹீத்வா அபிவந்திதௌ. மார்க்கண்டேயர் சொல்ற, எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பா மார்க்கண்டேயர் சிவபக்தன் சொல்லிட்டு இருப்பா, மார்க்கண்டேயர் மாதிரி பெருமாள் பக்தர் யாருமே கிடையாது. பெருமாளுடைய பக்தர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்ட, பெருமாளுடைய திருவடியை எடுத்து தள்ள வச்சுட்டேரான் அவர், அதுதான் சுவாரஸ்யம். அந்த மார்க்கண்டேயர் என்னென்ன கேட்டாரோ அதெல்லாம் பண்ணி காண்பிச்சு. மார்க்கண்டேயர் பிரார்த்தனை பண்ணார், நீ மகாப்பிரளயத்துல போது ஒரு சின்ன ஆலை இலையில சின்ன கண்ணனாக நீ சின்ன பையனா குழந்தையா படுத்துட்டியே, அந்த மாதிரி நாம் பார்க்கணும்னு. ஏன்னா மகாப்பிரளயத்தும் போது யாருமே எதையும் பார்க்க முடியாது. அச்சித விசிஷ்டான் பிள்ளையே ஜந்து நவலோக்கிய ஜாத்த நிறுவேத அந்த அச்சிற்கல்பமா நாம இருக்க போறோம். நமக்கு எதுவும் உணர்ற சக்தியே இருக்க போறதில்ல. ஆத்மா நிச்சயமா இருந்தாலும் கூட நமக்கு சரீர சம்பந்தம் இல்லாதனால சுகதுக்காதி அனுபவம் நமக்கு இல்லாத இருக்க போறது. அப்படி இருக்கச்சே பெருமாள் இப்படி படுத்துட்டு இருக்கிறத யார் பார்க்க போறா, யாரும் பார்க்க முடியாது, யாருக்கும் தெரியாதுன்னு கேட்டா அந்த மாதிரி எனக்கு அந்த சமயத்துல எப்படி இருக்குமோ அந்த சேவை சாய்க்கணும்னு உடனே உடனே சேவை சாய்ச்சான் பெருமாள். அந்த மகாப்பிரளயத்தை காண்பிச்சு அந்த மகாப்பிரளயத்துல ஒரு ஆளல மேல கண்ணனாக கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வட்டச புத்திரச பத்திரசிய புட்டயத்தயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு சொல்ற மாதிரி அந்த மார்க்கண்டேயருக்கு சேவை சாய்ச்சாராம் பெருமாள். அப்படி மார்க்கண்டேயருக்கு அந்த மார்க்கண்டேய பிரார்த்தனை பண்ணது என்ன தெரியுமா, ஒரே விஷயத்தை தான் பிரார்த்தனை பண்ணார். சரணோ சுப்ரதிஷ்டிதோ சுஜாத மிருது ரக்தாபிகி அங்குலிபிகி அலங்கிருத்தோ பிரயத்னேன மயா மூர்த்தினா கிரகித்வாஹ்யம் அபிவந்தித்தோன்னார். ரொம்ப கஷ்டப்பட்ட பெருமாள் எல்லாத்தையும் திருவடி வாவா தள்ள வைக்கலன்னு சொல்றேன்னா இல்ல, அவர் பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை அவர் திருவடி தலையில வச்சிருந்தார் சொல்லி சொல்றார். அத பாரிக்கின்றார். ரவிக்ரமத்வச்சரணம்புஜத்வயம் மதீயமுத்தானமலங்கரிஷ்யதி. இது எப்ப நடக்கும், இது முக்தி திசையில தான் நடக்குமா இல்ல இந்த பிராகிருத சரீரத்தோட இருக்க செய்ய இது நடக்குமா எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டா இவர் இப்பவே ஓணுன்றார். அவர் அளவந்தா பிரார்த்திக்கிறார். இதுவும் ஐயா சுவாமி விஷயத்துல ஒரு பிரத்யட்சமா நடந்த விஷயம். சுவாமிக்கு ஒரு 91வது திருநட்சத்திரம் ரொம்ப ஆசக்தியா எழுந்துள்ள இருந்த சமயம் ஒரு அத்வைத்தி தான் சீனிவாச சாஸ்திரின்னு ஒருத்தர் சுவாமியினுடைய வைபவத்தெல்லாம் கேள்விப்பட்டவர், சுவாமியை பத்தி நல்லா தெரிஞ்சு வர்றவர். அவர் ஒரு சமயம் நாவல் பாக்கத்துக்கு வந்தார். அங்க வந்து சுவாமியை சேவிச்சார். சேவிச்சு தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு ஒரே ஒரு பிரார்த்தனை நான் சொன்னார், என் மேல படுறதுனால இது தீட்டாயிடு போறதுன்னெல்லாம் சங்கிக்க வேண்டாம், உங்களுடைய காரியெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு எனக்கு ஒரே ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டார். என்ன பண்ணணும்னு கேட்டார், உங்களுடைய திருவடியை என் தலைமையில வைக்கணும்னு பிரார்த்திச்சிருந்தார். அவர் இது யார் நாமெல்லாம் நிச்சயம் அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு சமயம் கூட நமக்கு அந்த மாதிரி பண்ணிக்கணும்னு நமக்கு தோணவே இல்லை. அவர் பிரத்யட்சமா இந்த திருமேனியில இருக்கிற இந்த திருவடி அப்படியே அப்பதான் என்னுடைய ஜென்மா சாஃபல்யம் அடையும்னு பிரார்த்திச்சிருந்தார். இதுக்காகவே ஒரு நாள்லாம் இருந்து ராத்திரி அந்த திருவடியில தலையை முட்டின்றவ அவர் அந்த அந்த மாதிரி பெரியவாளுடைய ஒரு சில பேருக்கெல்லாம் ஒரு பாரிப்பு அளவந்தார் பாரிப்பு. அந்த மாதிரி பெருமாளுடைய திருவடி தன்னுடைய தலைக்கு அலங்காரமா இருக்கணும்னுட்டு அதை கொண்டுதான் நமக்கு எல்லாருக்கும் சடாரி சாய்க்கிறா. நமக்கெல்லாம் அலங்காரம் அந்த சடாரி சாய்ச்சிக்கிறதுன்றது இதை கொண்டுதான். நம்மாழ்வாருடைய பாரிப்பும் அதுதான். இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடியை பத்தி இன்னைக்கு சொல்லக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சதுக்கு என்னன்னு சொல்றதுன்னே தெரியல எனக்கு. இப்படி பெருமாளுடைய திருவடியினுடைய அனுகிரகம் நம் எல்லோருக்கும் சம்பூர்ணமாக கிடைக்க வேணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். வைதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.